ராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் நெட்டு கட்டு, அடி ராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம். அடி ரகமா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. தெப்பம் விடுனாலும் மச்சா இங்கே அது ஏன் கூறு. அடவூறு தனம் யாவும் ஒத்துமைய சேரும், வம்பும் தும்பும் இல்லை நீ பாரு. மத்தள சட்டம் எட்டு ஊருதான் எட்டணம் தம்பி அடி ஜோராக, வக்கிரவானோ அந்த வாரையே தக்கணும் தம்பி. ஒரு வைக்க போரு, உன கொஞ்சம் மேஞ்ச என்ன அக்க போரு. ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம். அடி ராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் நெட்டு கட்டு, வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஓடி விளக்கேத்து. அடக்கத்திருட்டு போச்சு பட்ட பகலாச்சு, எங்கும் இன்பம் எழும் பூ பூத்து. நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்து சடையும் பவளம் போர் மீனி வழக்கம்னா கைய தட்டு, புது ராகத்தில் நெட்டு கட்டு. புது ரோசா பூ மாலை கட்டு, அட வந்த போல இங்கு நானும் தாண்டி படி ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி. சாங்கு சக்கு சக்கு சக்கு சாங்கு சக்கு சாங்கு சக்கு சக்கு சக்கு சாங்கு சக்கு சாங்கு சக்கு சக்கு சக்கு சாங்கு சக்கு சாங்கு சக்கு சக்கு சக்கு சாங்கு சக்கு சா. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு. அடராசாவே பந்தல் வெட்டு.